நினக்காயிரம் ஆசம் சகல் மணவாட்டி கொச்சு மணவாட்டி நினக்காயிரம் ஆசம் சகல் ஹயம் நிறையுமி பாவுகங்கள் மணவாட்டி கொச்சு மணவாட்டி நினக்காயிரம் ஆசம்சகள் கல்யாண சொப்னங்கள் கண்ணில் விளங்குந்த கண்ணினாய் என் பூச்செண்டுகள் மணவாட்டி கொச்சு மணவாட்டி நினக்காயிரம் ஆசம்சகள் கண்ணினும் காதினும் கௌதுகம் தன்னவளே பண்டொருவாயாடி பட்சியா கண்ணினும் காதினும் கௌதுகம் தன்னவளே நின் வழித்தாரையில் என் மொழித்தாறுகள் நின் வழித்தாரையில் என் மொழித்தாறுகள் நித்தியமும் ஜீவிதம் மதுரமாகுவார் நித்யமும் ஜீவிதம் மதுரமாகுவார் இத்திரி போன்னொரு கையில் ஒன்னு கூட்டான் இத்திரி போனொரு கையில் ஒத்திரி செயலொன்னு கூட்டான் குப்பி வளைக்கு கரஞ்சவளே குப்பி வளைக்கு கரஞ்சவளே இன்னெந்து சம்மானம் தந்தீடும் நின்றே கள்ளச்சிரிக்கு நான் பெண்டே ஒப்பன பாட்டின் தளம் முழங்கினு இப்பொழுது கல்வின் செவில் நிக்காகின் ஆரம்ப மேளங்குவீனு இப்பொழுது நம்மடு காதில்